இருபது வயசுல ஆர்வு கோளாறு, ஆசைப்படாதவன், பார்வை கோளாறு. இருபது வயசு ஆர்வக்கோளாறு, என்ன ஆசைப்படாதவன், பார்வை கோளாறு. வாரம் கூட தலா உடம்பு, முகத்தில் எனக்கு இங்கே மலையும் துரும்பு. ஒவ்வொன்று மோதினால் புண்ணாகும் மனது, முகத்தில் பாய்கின்ற கூலியும் எறும்பு. இருபது வயசு ஆர்வக்கோளாறு, என்ன ஆசைப்படாதவன், பார்வை கோளாறு. பார்வை கோளாறு, புத்தி வாரம் கூட